ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತರಾಮಾನುಜಯತಿ ಕೃಪಯಾ ರಂಗಿಣಿ ನ್ಯಸ್ತಭಾರಂ ತತ್ಸಂಪ್ರಾಪ್ತಾಗಮಾನ್ ತದ್ವಿತಯಮನುಗಣಂ ಶಿಷ್ಟತಾ ಪೂರ್ಣಮಗ್ರ್ಯಂ ಶ್ರೇಷ್ಠ ಶ್ರೀರಂಗ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಸತ್ವಸ್ಥಂ ಶ್ರೀವರಾಹಂ ಯತಿವರಮನಘಂ ದೇಶಿಕಂ ಸಂಶಯಾಮಿ ವೇದಾಂತ ಲಕ್ಷ್ಮಣ ಮುನೀಂದ್ರ ಕೃಪತ್ತಬೋಧಂ ತತ್ಪಾದಯುಗ್ಮ ಸರಸೀರುಹ ಭೃಂಗರಾಜಂ ತ್ರಯ್ಯಂತಯುಗ್ಮ ಕೃತಭೂರಿ ಪರಿಶ್ರಮಂತಂ ಶ್ರೀರಂಗಲಕ್ಷ್ಮಣ ಮುನಿಂ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೆ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿ ಕರುಣಾಲಬ್ಧ ವೇದಾಂತಯುಗ್ಮಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀವಾಸ ಯೋಗೀಶ್ವರ ಗುರುಪದಯೋರರ್ಪಿತ ಸ್ವಾತ್ಮಭಾರಂ ಶ್ರೀಮತ್ ಶ್ರೀರಂಗನಾಥಾಹ್ವಯ ಮುನಿ ಕೃಪಯಾ ಪ್ರಾಪ್ತ ಮೋಕ್ಷಾಶ್ರಮಂತಂ ಶ್ರೀಮದ್ವೇದಾಂತ ರಾಮಾನುಜ ಮುನಿಮ ಪರಂ ಸಂಶ್ರಯೇ ದೇಶಿಕೇಂದ್ರಂ ಶ್ರೀರಂಗೇಶ ಪದೇ ಸಮರ್ಪಿತ ಭರಂ ಶ್ರುತ್ಯಂತ ರಾಮಾನುಜ ಶ್ರೀ ಯೋಗೀಂದ್ರ ಗುರುತ್ತಮೇನ ಯಮಿನ ಶ್ರುತ್ಯಂತ ವಿದ್ಯಾತ್ಮನಃ ಪ್ರಾಪ್ತ ಶ್ರುತ್ಯವದಂ ಸಯುಗ್ಮ ಹೃದಯಂ ಶ್ರೀವಾಸ ರಾಮಾನುಜಾತ್ ಶ್ರೀ ಶ್ರೀವಾಸ ಮುನೀಂದ್ರ ದೇಶಿಕಮಣಿಂ ಶ್ರೇಯೋ ನಿಧಿಂ ಸಂಶ್ರಯೇ ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರಿ ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಗೋಪಿಕಾ ಗೀತತ್ತಲ ஒன்பதாவது ஒரு கீதம் அனுபவிச்சுண்டு வரோம். அது இன்னைக்கு ஒன்பதாவது. இது வரைக்கும் எட்டு கீதங்கள் அனுபவிக்கப்பட்டது. கோபிகைகள் எம்பெருமான பிரிந்ததுனால அவனுடைய குணத்தை பாடறா அந்த பாட்டு தான் கோபிகா கீதம்னு நம்மளால அழைக்கப்படுறது. அதுல ஒன்பதாவது ஸ்லோகம், தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவணமங்கலம் ஸ்ரீமதாதத்தம் புவி கிருணந்தித்தே பூரிதா ஜனாஹ. அதாவது இந்த சம்சார சாகரத்திலேருந்து, அதாவது இந்த துக்கமயமான இடத்திலேருந்து ஆழ்வார் சாதிச்சார் இல்லையோ, எப்படிப்பட்ட துக்கம் அப்படின்னா, இந்த துக்கம் வந்து தேன்பட்டவிடம் போல தித்திக்கின்ற சிறுபயனே உருபயன் என்று அருந்துமாறும் தான் பட்டபடியின் நேர் தானே கண்டு தளர்ந்திடுமேல் வளர்ந்திடுமே தக்கவாறே அப்படின்னு. தேன் வந்து மொத்தமா இருக்கிற ஒரு, அதாவது விஷம் கலந்த இடத்துல தேன் தடவினா மாதிரி இருக்கக்கூடியது சம்சாரம். சம்சாரத்துல போக வஸ்துக்கள் எல்லாம் நம்மளை மயக்கி பகவான் அடைய விடாம தடுக்கிறது. அதனால்தான் ராமானுஜர் சாதிச்சும் போது என்ன சாதிச்சார் அப்படின்னா, பகவன் மாயா திரோஹித எம்பெருமானுடைய அந்த எம்பெருமானை வந்து அடைய விடாம தடுக்கக்கூடிய இந்த பிரகிருதி அப்படின்னு சாதிச்சார். அப்படிப்பட்ட பிரகிருதி கிட்ட அவர் வந்து இந்த பிரகிருதி ஆகிற இந்த மாயின்ற இந்த திரை விலகி எம்பெருமான சேவிக்கணும் அப்படின்னு. மாயா ஜெகன் மோகினி அப்படின்னு தாயாரனுடைய காந்தஸ்தேன்னு சதுஷ்லோகிலையும் சொல்லப்பட்டது. இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய துக்கத்தை போக்கடிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தவ கதாமிருத்தம் உம்முடைய கதையாகிற அமிர்தங்கள், உம்மை பத்தின குணங்களை ஒவ்வொருத்தரும் பேசுறாளே அதுதான் எங்களுக்கு இருக்கிறதுலயே பரம பாவனமானது அப்படின்னு கோபிகைகள் சொல்றான். இத ருக்மிணி தாயாரும் சாதிக்கும் போது எப்படி சாதிக்கிறா, ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர ஷண்வதாந்த நிர்விஷ்ய கர்ண விவரைர் ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவையச்சுத அவிஷதி சித்தம் அபத்ரபம். அதாவது உம்முடைய குணங்களை கேட்டு கேட்டு, அதாவது அதனால எங்க காது பட்டை தீட்டப்பட்டது ஆயிடுச்சு. ஸ்ருத்வா குணான், ஸ்ருத்வா குணான்னா பெருமாளுக்கு குணமே இல்லைன்னு நிறைய பேர் சொல்றாளே, அது அப்ப எவ்வளவு அபத்தமானது. பெருமாளுக்கு குணமா இல்ல, பகவான் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் எல்லா கல்யாண குணங்களோட கூடினவன்னு ருக்மிணி தாயார் சொல்றா. அந்த ருக்மிணி தாயார் சொன்னதையே மறந்துட்டா பல பேர். அதனால பெருமாள் கல்யாண குணாத்மகன், அந்த கதையை கேட்டு கேட்டு அதனாலேயே மயங்கி போயிருக்கேன் அப்படின்னு தாயார் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல ருக்மிணி சந்தேஷத்துல சாதிக்கிறா. இந்த கோபிகைகளும் அதான் சொல்றா, எது எங்களை வாழ்விக்கிறது அப்படின்னா, உம்முடைய கதை தான் எங்களை வாழ்விக்கிறது. கிருஷ்ணன் இப்படி பண்ணான், கிருஷ்ணன் அப்படி பண்ணான்னு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டே வளர்ந்துருக்கோம் நாங்க எல்லாரும். ஆண்டாளும் இப்படிதான் வளர்ந்த. ஆண்டாள் ஏன் வந்து மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே, எது சாய்ச்சா அப்படின்னா, எம்பெருமான பத்தி சிறு வயசுலிருந்தே கேட்டு கேட்டு அந்த எம்பெருமான் மேல ஆறாத ஒரு அன்பு வந்துருச்சு, அதனால அப்படி இருந்தா. இதை பார்க்கும்போது என்ன தோன்றது அப்படின்னா, அது அது மாத்திரம்தானா எம்பெருமானுடைய அந்த கதையை கேட்கறதுனால நமக்கு அவன் மேல ரொம்ப அதீத பக்தி வரும் அவ்வளவுதானா அப்படின்னா, இல்ல இல்ல, அது கல்மஷாபகம், அதாவது நம்ம பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியது. சரி பாபத்தை போக்கினா போருமா, நமக்கு சுகத்தை எல்லாம் கொடுக்க வேண்டாமா? சிரவண மங்களம் கேட்கறது அபூர்வ சுவாமி. லோகத்திலேயே சொல்லுவா இல்லையா, வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபாகன்ற ரீதியில கேட்கறவாளும் குறவு, சொல்றவாளும் குறவு. ஒரு நல்ல ஆச்சாரியனை அண்டி சத்விஷயங்களை கேட்கிற சிஷ்யாள்ன்றவா ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது எம்பெருமானுடைய அனுபவத்தை கேட்கறவா ரொம்ப ரொம்ப. எங்க காலக்ஷேப ஆச்சாரியன் சொல்லுவ, இந்த தளிகை சொல்லித்தரா, அதாவது கிச்சன் விஷயங்கள்லாம் சொல்லித்தரா அப்படின்னா அதுக்கு பல வியூஸ் வரும். நம்ம உபன்யாசத்துல வேதாந்தங்கள்லாம் சொல்றோம்னா அவ்வளவு வியூஸ் வராது அப்படின்னு. ஏன்னா வேதாந்தத்துல ஆர்வம் உள்ளவாதான் வேதாந்தம் கேட்பான். ஆனா தளிகைன்றது எல்லாருக்கும் தேவைப்படுறதோ இல்லையோ. வேதாந்தம் வந்து யார் மோட்சம் அடையணும்னு ஆசைப்படுறாளோ அவர்களுக்கு தான் தேவைப்படுறது. அத போல ஸ்ரவண மங்களம் ஸ்ரீமதாததம், அதாவது மகிமையெல்லாம் பொருந்தினது, எல்லா மகிமையும் நிறைந்தது. புவி கிரணந்திதே புரிதா ஜனாக, இந்த கதைகளை யார் யாரெல்லாம் வர்ணிக்கிறாளோ அவர்கள்லாம் வந்து தன்யமானவர்கள். அது அவர்களை பெற்றதுனால இந்த பூமி சார்த்தக்கியம் ஆயிடுத்து அப்படின்றா. அதாவது ஆண்டாளுடைய திருப்பாவை பத்தி சொல்லும்பொழுது என்ன சொல்றோம், ஐயைந்துமைந்து மரியாதமானிட ரைவையம் சுமப்பதும் வம்பு. இந்த பகவத்குணத்தை திருப்பாவையில சொன்ன ஆண்டாளுடைய பாசுரத்தை சேவிக்காத வா இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் ஒண்ணு அப்படின்றார். அதனால அந்த 30 பாசுரத்தை எப்படியாவது சேவிச்சுடணும். எத்தனையோ லாங்குவேஜஸ்ல கிடைக்கிறது நமக்கு, அதனால திருப்பாவை வந்து தமிழ்ல இருக்குன்னு சொல்லி தப்பிச்சிட முடியாது. இப்ப இங்கிலீஷ்ல இருக்கு, தெலுங்குல இருக்கு, கன்னடால இருக்கு, எல்லா ஸ்கிரிப்ட்லயும் அவைலபிள். அதனால அந்த ஸ்கிரிப்டை வச்சு மெதுவா சேவிச்சு ஒரு ஆச்சாரியனை அண்டி சேவிச்சு கத்துட்டோம்னா நம்ம வந்து இந்த பூமி பிராட்டியாரான இந்த தாயார், பூமி பிராட்டியினுடைய அவதாரம் தான் அந்த கோதாவுடைய அவதாரம், இந்த ஆண்டாளுடைய அவதாரம். அத போல இந்த இடத்துல என்ன சாதிக்கிறா அப்படின்னா, இந்த கதையை யார் கேட்டு, கிருஷ்ணனுடைய கதையை கேட்டு எம்பெருமானுடைய குணங்கள்ல, அதாவது அவனுடைய கல்யாண குணங்கள்ல ஈடுபடுறாளோ அவர்கள் இருக்கிறது தான் இருப்பு, மற்றவர்கள் இருக்கிறதெல்லாம் இல்லாதத போல அப்படின்றார். அதுக்கு முகுந்த மாலையில ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் உண்டு. அது என்ன அப்படின்னா, அதாவது கண்கள்னாலே எம்பெருமானுடைய அந்த கிருஷ்ணனையே தான் பார்க்கணும்னு சொன்னான், காதுகள் எம்பெருமான பத்தினதையே கேட்கணும்னு சொன்னான். பாணி த்வந்த்வ சமர்ச்சயாச்சுத கதாஸ்ரோத்ர துவயம் துவம் ஸ்ருணு, ஆழ்வார் கட்டளை இடுறார் யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. என்னுடைய இரு காதுகள் என்னத்தை கேட்கணும் அப்படின்னா, அச்சுத கதா ஸ்ரோத்ரம் துவயத்வம் ஸ்ருணு. அச்சுதன், எவரையும் கைவிடாதவனுடைய அந்த எம்பெருமானுடைய குணங்களையே கேட்டு இருக்க வேணும் அப்படின்னு சொல்றேன். இது என்ன சுவாமி, எவரையும் கைவிடாதவன் அப்படின்னா எதுக்கு அந்த மாதிரி இப்போ ஆழ்வார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த திரௌபதிக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்ட பொழுது அந்த சபையில அப்ப பெருமாள் தான் அவளை ரட்சிச்ச. அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கதையை கேட்கணும். அர்ஜுனன் வந்து இந்த ஜராச இவனை வந்து ஜெயத்ரதனை ஒழிக்கணும்னு சொல்லி, அப்ப ஜெயத்ரதனுக்காக அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன், ஜெயத்ரதனை இன்னைக்குள்ள இது பண்ணலன்னா சம்ஹாரம் பண்ணலன்னு சொன்ன பொழுது, அப்ப பெருமாள் தான் அவனுக்காக காப்பாத்தி இந்த நடுவான்ல வந்து இந்த சூரியனை மறைச்சு இரவி, அதாவது இரவன்றிரவி என் காலத்தழைத்த எழிற்படையோன், இரவு அன்று இரவியின் காலத்தழைத்த, இரவினா சூரியனை மறைச்சு தன் சக்கராயுதத்தினால அந்த ஜெயத்ரதனை அதுக்கப்புறம் வந்து வெளிக்கொணர்ந்து சூரியனை திருப்பி இருக்கும்னு காண்பிச்சு அப்புறம் ஜெயத்ரதனை அர்ஜுனனால அனுகிரகிச்சதும் அவர் தான். இவர்களுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணி தர்மபுத்திரரை அந்த பீட்டாசனத்துல உட்கார வச்சது இவர் தான். எத்தனை காரியங்கள் பண்ணார் சுவாமி பெருமாள். பெருமாள் ஒன்னு ஒரு காரியம் ரெண்டு காரியமா பண்ணார், கறிக்கட்டையா விழுந்த பரீட்சத்தை ரட்சிச்ச. அப்ப பெருமாள் பண்ண காரியங்கள் எல்லையில்லாம இருக்கு. அந்த காரியங்கள் எல்லாத்தையும் கேட்க கேட்க நம்ம மனசு அப்படியே உருகி போறோம். அதாவது ஒரு சாமான்யமான ஒரு சந்தனத்தை வந்து கம்சனுக்கு தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கிழவி, அவ ஒரு பொட்டு சந்திரத்தை எடுத்துட முடியாது பெருமாள் இதுலேருந்து. இந்த சந்திரத்தை எடுத்தாவ அவ்வளவுதான், தலையை சீவிடுவான் கம்சன். அப்ப பலராமனும் கண்ணனும் அக்ரூரரோட இந்த தனுர் யாகம்னு ஒரு செட்டப் ஒண்ணு பண்ணியிருக்கான் கம்சன் கிருஷ்ணரை வரவழிக்கிறதுக்காக. அப்ப அதுக்காக ரெண்டு பேரும் உள்ள வந்த உடனே அந்த கிழவி என்ன தெரியுமா பண்ண, அவ்வளவு சந்தனம் கம்சனுக்காக அரைச்சு வச்சிருந்தத அப்படியே எடுத்து கிருஷ்ணர் பலராமனுடைய திருமேனியில பூர்த்தியா சாத்தினா. இது ஆழ்வார் ரொம்ப சொல்லியே ஸ்லாகிக்கிறார் பெரியாழ்வார். நாரிய சாந்தம் நமக்கிரை நல்கென்ன தேரி அவளும் திருவுடம்பில் பூச ஊரிய கூணினை உள்ளே உடுங்க. அந்த கூணியான கிழவி கூண் விழுந்து போயிடுத்து, அவளுடைய கூனை நிமித்தி விட்டார் அந்த நேரத்தில். அப்ப இதுல இருந்தே தெரியலையா எந்த அளவு ஒரு பரந்த, இதெல்லாம் கிருஷ்ணனுடைய அனுபவம். கோவர்தனகிரி என்னும் கொற்றக்குடமே, கோவர்தனகிரியை தூக்கி ஏழு நாள்ல ரட்சிச்ச அந்த எம்பெருமான். அது மாத்திரம்தான் பண்ணாரா அப்படின்னா, காளியன் தீய பணத்தினில் சிலம்பார்க்க பாய்ந்தாடி வேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற, இப்படின்னு எம்பெருமானுடைய குணங்களை திருப்பி திருப்பி பாடணும்னு சொல்லப்படுறது. அப்ப அனவரதம் எம்பெருமானுடைய குணங்கள், இந்த சம்சார துக்கத்தை எது போக்கடிக்கும் அப்படின்னா, எம்பெருமான் வந்து இந்த வல்லார்களா இருக்கக்கூடியவா, கவிபிகி ஈடித்தம், கவிபிகி அதாவது கவிகளா இருக்கக்கூடியவா, பெரிய பெரிய மகர்ஷிகள்லாம் சுகர் போன்றவாள்லாம், சுகர்லாம் பிரம்ம தியானத்திலேயே இருக்கக்கூடியவர், என்னைக்கும் எம்பெருமானுடைய தியானத்திலேயே இருக்கக்கூடியவர். அவள்லாம் என்ன சொல்றா அப்படின்னா, எல்லா அபாபத்தையும் போக்கடிக்கக்கூடியது, கேட்ட மாத்திரத்துல சுகத்தை அருளக்கூடியது, மகிமையெல்லாம் பொருந்தியது. அத அப்படி இருக்கக்கூடிய அந்த கதையெல்லாம் கேளுங்கோ, கேட்டதுனால என்ன ஆறுது அப்படின்னா, இந்த அத பற்றவாதான், அத யார் பண்றாளோ அவர்கள் தான் இந்த பூமிக்கு வந்து பாரம் இல்லாதவ, மற்றவர்கள்லாம் இந்த பூமிக்கு பாரம் அப்படின்னு சொல்றான். ஆழ்வார் கூட செவிக்கு நீ செஞ்சொல்லே அப்படின்ற, அதாவது திருவாய்மொழியை தவிர மதுரகவி ஆழ்வாருக்கு வேற புருஷார்த்தமே இல்லை. ஆழ்வார் அருளி செய்த அந்த பிரபந்தங்களா இருக்கக்கூடிய முன்னுரைத்த திருவிருத்தம், முறையில் வரும் ஆசிரியம், மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி, பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி, இந்த நாலு தான் மதுரகவி ஆழ்வாருக்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. ஏன்னா அத்தனை வேதாந்தங்களினுடைய அர்த்தத்தையும் ஆழ்வார் அதுல அருளி செய்த. அதனால்தான் சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் இப்படி ஒரு சதாச்சாரியனான நம்மாழ்வார் கிடைச்சது பெரிய பாக்கியம்னு சாதிச்ச. அப்படி இருக்கக்கூடிய அந்த பகவத் விஷயத்தை கேட்டவா, அந்த எம்பெருமானுடைய அந்த அனுபவத்தை கேட்டவா, என்ன அனுபவம் அப்படின்னா, மலர் மகள் விரும்பும் நமரும் பெறநடிகள் மத்துரு கடவெண்ணை களவினில் உறவிடையா புண்டு எத்திரம் எத்திரம் எத்திரம் முரளினோடு. இது ஆழ்வார் பெரு கிருஷ்ணானுபவத்தை சொன்ன உடனே மூர்ச்சி ஆயிட்டேன். பெருமாள் எப்படிதான் சுவாமி அந்த உரலோட கட்டுன்னு இருந்தான், இந்த உரல் எப்படி அவனை கட்டித்து, அந்த எப்படி அவன் வந்து அந்த யசோத கட்டி போடலாம், எப்படி இப்படி ஒரு பரபிரம்மம் எல்லாத்துக்கும் அடங்கின மாதிரி இருந்தது. மதம் பிடிச்ச யானைய லோகத்துல உத்துராலையும் கட்ட முடியாது, ஆனா இந்த பரபிரம்மம், இந்த லோகத்துக்கே பரபிரம்மமா இருக்கக்கூடிய, எல்லா ஜெகத்காரணமா இருக்கக்கூடிய இந்த உலகங்கள் அனைத்துக்கும் நாபிக்கமல முதற்கிழங்கே வித்தா இருக்கக்கூடிய, அதாவது இவன் தான் இந்த உலகங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானைய கட்டி போட்டா அப்படின்னு அசந்து போய் விழுந்த ஆழ்வார். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி குணங்கள்ல நமக்கு அதீத ஈடுபாடு வேணும். அதனால்தான் கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கடல் சூடி அவனை உள்ள தொண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியா, அதாவது இந்த கண்ணமங்கையில இருக்கக்கூடிய எம்பெருமான வந்து அவனுடைய திருவடியை யார் தொடராளோ அவர்களை தான் நாம பெருசா மதிக்கணுமே தவிர மற்றவாளை பத்தியெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற ஆழ்வ. நமக்கு என்ன இந்த கலியில ரொம்ப முக்கியம்னா, கலவு நாஸ்தியவ நாஸ்தியவ நாஸ்தியவ கதிர் அன்பயா, என்ன அப்படின்னா, ஹரேர் நாமைவ நாமைவ நாமைவ மம ஜீவனம். இது பிரமாணங்கள்லாம் சொல்றது, ஹரியினுடைய நாமமே அந்த நாமம் ஒன்றே எனக்கு ஜீவனம். அப்ப கலியில வேற ஏதாவது வழி இருக்கா, கலவு நாஸ்தியவ நாஸ்தியவ, வேற வழியே கிடையாது கலியில தப்பிக்கிறதுக்கு. அதனால இந்த கலியில இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த எம்பெருமான் அச்சுதனை விடாத பிடிக்கிறது தான். அச்சுதன் அனைத்தனை வில அத்திசைவர தகைய அச்சணுகினாள் அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த அச்சுதனான எம்பெருமான் திருவடிகளை பிடிச்சுக்கிறது, என்னைக்கும் கைவிடாத அந்த எம்பெருமான், யாரையும் கைவிடாத அந்த எம்பெருமான், இந்த கோபிகைகள்னால அச்சுதனாக இங்க அழைக்கப்படுற. அப்ப இந்த கோவிந்த கீர்த்தனத்தை தவிர வேற விதியே இல்லைன்னு சொல்றது, விதி கிரியா விஹீனா நாம் கதர் கோவிந்த கீர்த்தனம், அதாவது இந்த பாபங்கள்ல இருந்து நம்மள விளக்கக்கூடியது ஏதாவது ஒண்ணு உண்டா அப்படின்னா, அது காமிக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இதுதான் அப்படின்ற ஆண்டாள் சாதிக்கும் போது கூட பாருங்களேன், எல்லா இடத்துலயும் எம்பெருமான் கோவிந்தன் குணம் பாடி கோவிந்தன் பேர் பாடி அப்படின்னு ஆண்டாள் அந்த பாட்டை சொல்ற விதமே அழகா இருக்கும். அதாவது எம்பெருமான நம்ம பாட வேணும்ன்றத ஆண்டாள் திருப்பி திருப்பி வர்ணிச்சுட்டே இருக்கா. ஏன் அப்படின்னா, நமக்கு வேற வழியே கிடையாது, அந்த எம்பெருமானுடைய குணகீர்த்தனம். அதாவது ரெண்டு வழிதான் இருக்கு சுவாமி. ஒன்னு எம்பெருமானை சேவிச்சு சேவிச்சு இந்த கண் பெற்ற பயனத்தை பெற்றுக்கொள்றது. இன்னொரு வழி என்ன இருக்கு அப்படின்னா, இன்னொரு வழி அதாவது அந்த எம்பெருமானுடைய கதாசிரவணம். இந்த மாதிரி பல கதைகளை எம்பெருமானை பத்தி, ராமனை பத்தியும் கண்ணனை பத்தியும் இப்படி பற்பல கதைகள் எழுதப்பட்டிருக்கு. அந்த பற்பல கதைகளை சேவிச்சு சேவிச்சு அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம், அதாவது இந்த எம்பெருமானுடைய குணகீர்த்தனம் பண்றதுனால நமக்கு மாத்திரம்தான் அப்படின்னா, நம்மளோட சேர்ந்து எல்லாரும் அந்த எம்பெருமானுடைய அந்த எம்பெருமானை பாடி பரவுகின்றனர் அப்படின்னு சொல்றா. அதாவது இந்த பெரியாழ்வார் திருமொழியில ஒரு இடம் வரும், அதாவது ஒரு கோபிகையும் இன்னொரு கோபிகையும் கையை சுத்திண்டு ஆடுறது. இது ஒரு விளையாட்டு, இது உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, இந்த மாதிரி ஒரு பாட்டு ஒரு விளையாட்டு உண்டு. அதுல என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு கோபிகை எம்பெருமான் ராமனுடைய விஷயங்களை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட எம்பெருமான நாம் பாடி பரவ வேணும் அப்படின்வா. இன்னொரு கோபிகை என்ன பண்ணுவா அப்படின்னா, கண்ணன் எம்பெருமானுடைய குணத்தை சொல்லுவா. என்னாதன் தேவிக்கு அன்றின்ப பூ ஈயாதாள், தன்னாதன் காணவே தன் பூ மரத்தினை, பன்னாத புள்ளால் வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடிப்பற, எம்பிரான் வன்மையை பாடிப்பற. என்னாதன் வன்மை, கண்ணனுடைய சீர்மை என்ன தெரியுமா அப்படின்னா, வண்ணாத புள்ளால் வலிய பறித்திட்ட. சத்யபாமா பிராட்டி கேட்ட பொழுது அந்த இந்திராணி என்ன பண்ணிட்டா, இந்த பாரிஜாத புஷ்பம்னு தேவலோக புஷ்பம், அந்த தேவலோகத்துக்கு போயிருந்த போது அதை ஆசைப்பட்டா சத்யபாமா பிராட்டி, ஒழுங்கா கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. உடனே என்ன பண்ணார் பெருமாள், சத்யபாமா கேட்டுண்டான்னு சொன்ன உடனே கருடனை கூட்டு இத்த வேரோட புடுங்கி அவளுடைய முச்சத்துள்ள போய் நட்டுடு அப்படின்ட்டார். அப்ப அப்படி இருக்கிற ஒரு எம்பெருமான். அது மட்டும் தானா அப்படின்னா, உருப்பிணி நங்கையை தேரேற்றி கொண்டு விருப்பு சங்கேக விரைந்ததிர் வந்து, செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான், வன்மையை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற. யாரை பாடி பரவ வேணும், அன்னைக்கு ருக்மிணி பிராட்டிய தேரலையே தீண்டு வந்து அவனுடைய சகோதரர்களுடைய சினமெல்லாம் தீர, அவர்களுடைய கர்வமெல்லாம் அழிய அவர்களை வந்து சிக்ஷிச்சானே அந்த தேவகி சிங்கத்தை பாடிப்பற. அது மாத்திரம்தானா அப்படின்னா, இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன ஸ்ரீமத் பாரதம், பஞ்சவரு தூதனாய் பாரதம் கை செய்து நஞ்சுமே நாகம் கிடந்த நற்பொய்கை புக்கு, அஞ்சப்பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சர வண்ணனை பாடிப்பற, அசோதிதன் சிங்கத்தை பாடிப்பற. இவ இப்ப இந்த தர்மபுத்திராதிகளுக்காக தூது போனாரு, அந்த எம்பெருமான பாடு அப்படின்னு சொல்லி இப்படி எம்பெருமானுடைய அந்த கதாமிருத்தத்தை ஆழ்வார்களும் ரொம்ப வலியுறுத்தரா. அந்த வலியுறுத்துறதெல்லாம் எங்கேருந்து அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல இப்படி கோபிகா கீதத்துல கோபிகைகள்னாலேயே நமக்கு உபதேசம் பண்ணப்படுறது. அதனால கதாசிரவணம் அப்படின்றது உயர்ந்தது. அதாவது சுக பிரம்மத்துக்கிட்ட இந்த ஒரு கதையை ஸ்ரீமத் பாகவதம்ன்றத கேட்கவே தான் ஜனமேசையன் கேட்க அது உபதேசிக்கப்பட்டது. அதே போல பல மகரிஷிகள் சூத பௌராணிகர்ன்ற மகரிஷிகள்கிட்ட கேட்க, அந்த சூத பௌராணிக்கர் தான் இந்த பாகவதத்தை அன்னைக்கு சுகர் சொன்னார் அப்படின்னு இன்னைக்கு அப்புறம் சொல்றார். அதனால எம்பெருமானுடைய கதையை கேட்கறதுனால நமக்கு இன்ஸ்டன்ட் மங்களம், அதாவது உடனே மங்களங்கள்லாம் உண்டாருது, எல்லா நன்மைகளும் உண்டாருது. அது மாத்திரம்தான் நடக்கிறதா அப்படின்னா, அதுக்கும் மேல பல விஷயங்கள்லாம் நடந்து நமக்கு ஸ்ரேயோபிவிருத்தியும் பாபங்களை எல்லாம் போக்கி நம்மளை பரம பாவனமாக்கி நம்மளை அந்த பகவத் பக்தியிலேயே ஈடுபட பண்றது இந்த கதைகள்னு சொல்லிட்டு, அந்த அப்படிப்பட்ட திவ்யமான இந்த கதைகள் எல்லாம் கேட்டு எல்லாரும் வாழ வேணும் அப்படின்னு பெருமாள் திருவடிகள்ல பிரார்த்திச்சுக்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.